வந்ததடி. ஒரு காதல் என்பது உன் நெஞ்சில் உள்ளது, உன் நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்ததடி. பெண் பூவே வாய் பேசு, பூங்காற்றீசு காதல் கீதம் நீ பாடு. ஒரு காதல் என்பது உன் நெஞ்சில் உள்ளது, உன் நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்ததடி. உள்ளது கண்ணில் வந்ததடி.